சஞ்சா கண்ணு விசிலிதடி ஏ மார்னிங் ஃப்ளாஷா ஷைனி போனி கேரமெல் அழக டேஸ்டி பார்க்குறேண்டி நீ ஸ்மைலி போனா கலி கலி இமச்சா மிசிட்டேன் என்ன விட உன்னை லவிட்டேன் Sweet up on it.